ஒத்துக்கிட்டு கூட வர வேணும், ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானாம், நீயோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். ஆஹா இறந்தா படுநேரந்தா ஒன்ன அட்ட போல ஒட்டி கிடத்தோணும், ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானாம், நீயோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். நீயும் ஒத்துக்கிட்டு கூட வரவே